கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல் குல் புனமையிலே போதராய் புற்றரவல் குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று கூறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய் எற்று கூறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய்